மொத்த ராயபுரத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் தான் நைனா. அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் ஏன் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அப்படி ஒரு ஷார்ப்பான ஐட்டக்காரனை ஊரெல்லாம் தேடு. மாசா ஒருத்தனை இறக்குங்க. நம்ம மாப்பிள்ளை வேற லெவல்ரா. ராயபுரத்து ஜானி பாய் டாங் டாங் டாங். He is the specialist. மகாடா மகாபலி மகாடா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கில்லியா இறங்கி வெட்ட போட ரெடியா இருக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏம்பா அப்படி என்னதாம்மா பேரு? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அட அத சொல்லி தொல. ஏண்டா நான் ஏமாத்தின? மல்லிப்பூ வேஸ்ட் ஆயிடுச்சே. கல்யாணம் ஆன ஒரிஜின் பசங்க சாம உங்களை சும்மாடாதிரி. சக்திமான் காப்பாத்துவார். மாடியிலிருந்து குதிச்சவனும் வெள்ள பிகிர நம்பி காதல குதிச்சவனும் பொழைச்சதா சரித்திரமே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வருஷம் எல்லா அவார்டும் நம்ம படத்துக்கு தான். கமிங் சூன் கமிங் சூன்.